வாக்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதாசிதே ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சுத பதாம்புஜ இத்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி திருநாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா இவதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நஃ குலபதேர் பகுளாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரீகுலம் பிரணமாமி மூர்த்னா. திருப்பாணாழ்வாரும் மதுரகவி ஆழ்வாரும் இந்த இரு ஆழ்வார்களையும் இணைத்து நாம் சில விஷயங்களை தெரிந்து கொண்டு விஷயங்களை அனுபவிப்போம். மேற்கூறிய ஆழ்வார்கள் இருவருக்கும் சமமான விஷயம் ஒன்று உள்ளது. எந்த விதத்திலும் விஷயாந்தரத்தில் சம்பந்தம் இல்லாமை பாணர் திருவரங்கனின் அர்ச்சாரூபத்தில் மாத்திரம் லயித்தார். அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று தாம் மருளிய அமலநாதிபிரான் என்னும் பிரபந்தத்தை தலை கட்டுகிறார். அத்ரஷ்டிருதாம் நயனையோர் விஷயாந்தராணாம் என்று இவரது தனியனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மதுரகவியார் நம்மாழ்வாரிடம் தம்மை அர்ப்பணித்து அவரையே தெய்வமாக கொண்டாடினார். அவிதித விஷயாந்தர ஷடாரேகே உபனிஷதாம் உபகாரமாத்திர போகா என்று இவரது தனியனில் குறிப்பிடப்பட்டுள்ளார். இவர் தாம் அருளிய கண்ணினுள் சிறுத்தாம்பு என்னும் பிரபந்தத்தில் தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித் திரிவனே என்றும் தன் ஆச்சாரியனே தன் தெய்வம் என்றும் அருளினார். இவ்வாறு இவ்விருவருக்கும் பொதுமான அம்சமான விஷயாந்தரத்தில் பற்றில்லாமை என்பதை அடிப்படையாக கொண்டே இவர்களின் அவதார விசேஷம் இப்பொழுது கூறப்படுகிறது. முதலில் திருப்பாணாழ்வார் அருளிய அமலநாதிபிரானை பார்ப்போம். பிரபந்தம் இது திருவரங்கனையே நித்தம் நினைந்துருகி யாழிசைத்து பாடிய திருப்பாணாழ்வார் அருளி செய்தது. ஆழ்வார்கள் அருளி செய்த சந்தமிகு தமிழ்மறையன் முதலாயிரத்தில் பதினொன்றாம் பிரபந்தமாகும். காவேரியின் தென்திசையில் எப்போதும் எம்பெருமானை பற்றியே பாடியவர் அவனது அர்ச்சாமூர்த்தியை கண்டதும் அத்திருவுருவ அழகை பாதாதிகேசாந்தம் என்னும் பத்ததி வழியாக ஒவ்வொரு அவயவத்தை தனித்தனியாகவும் முழு மேனியதாகவும் பத்து பாசுரங்களில் பாடி அனுபவித்தார். இப்பிரபந்தம் அமலநாதிபிரான் என்று தொடங்குவதால் முதற்குறிப்பு என்னும் இலக்கணப்படி அவ்வாறே பெயரிடப்பட்டது. எப்படி திருப்பல்லாண்டு கண்ணினும் சிறுத்தாம்பு போன்றவை பெயரிடப்பட்டுள்ளனவோ அவ்வாறே அமலன் ஆதி பிரான் விமலன் விண்ணவர்கோன் நிமலன் நின்மலன் போன்ற எம்பெருமானின் குணாதிசயங்களை குறிப்பிட்டு முதல் எட்டு பாசுரங்களில் அவனது அங்கங்களை தனித்தனியாகவும் ஒன்பதாம் பாசுரத்தில் முழு மேனியையும் வர்ணிக்கிறார். பத்தாம் பாசுரத்தில் அரங்கனை கண்ட கண்கள் வேறொன்றையும் காணாவே என்று தம் பிரபந்தத்தை தலை கட்டுகிறார். இப்பாசுரமே இவ்வாழ்வார் அரங்கனிடம் கொண்ட பக்தியை காட்டுவதும் இப்பிரபந்தத்தின் பலஸ்ருதியும் ஆகும். இப்படிப்பட்ட தம் அனுபவத்தை மற்றெல்லோரும் பெற வேண்டி ஆழ்வார் இப்பிரபந்தத்தை அருளினார். முடிவில் அரங்கரின் சந்நிதியிலேயே அவனது திருவடிகளில் லயித்தார். பிரபந்தகர்த்தா அவதாரம். இப்பிரபந்தத்தை அனுகிரகித்தவர் திருப்பாணர். இவர் தென்திருக்காவிரியின் தெற்கு கரையில் உள்ள உறையூரில் வயலில் நெற்கதிரில் அயோனிகராய் ஸ்ரீவத்சாங்காம்சராய் அவதரித்தார். அவதரித்தது கலியுகாதி 353 ஒரு துர்முகி வருஷம், விருஷ்டிக மாசம், ரோஹிணி நட்சத்திரத்தில். வளர்ப்பு, பாணர் ஒருவரால் கண்டெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டார். அக்குலத்தவர்க்கு ஏற்றபடி பாடல் இயற்றுதல், யாழிசை, குரலிசை ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்றிருந்தார். ஆதலால் இவருக்கு பாணர் என்ற பெயரே நிலைத்தது. பக்தியோகம், காவிரி ஆற்றின் தென்கரையில் எப்போதும் நின்று கொண்டு திருவரங்கனின் பெருமையை நினைந்துருகி யாழிசைத்து பாடுபவர். இதனை நித்தம் நினைத்து பூரித்தனர் அரங்கத்து திவ்ய தம்பதியே. இவ்வாறு இருக்கையில் ஒரு நாளில் பிராட்டி பிரானிடம் கேட்டாள், இப்படிப்பட்ட உமது பக்தனை உம் திருவடிகளை எப்போது சேர்த்துக் கொள்வது என்று. இவ்வாறு இருக்கையில் திருவரங்கன் ஓரிரவில் தனக்கு கைங்கரியம் செய்யும் லோகசாரங்க முனிவரின் ஸ்வப்னத்தில் தோன்றி அவரது தோள்களில் திருப்பாணரை ஏற்றுக்கொண்டு தன் சந்நிதிக்கு வர பணித்தார். லோகசாரங்கர் அவ்வாறே செய்ய முற்படும் போது பாணர் இணங்கவில்லை. முடிவில் முனிவர் பாணரை தமது தோள்களில் ஏற்றிக்கொண்டு அரங்கனின் சந்நிதியில் இறக்கிவிட்டார். இதனால் இவர் முனிவாகனர் என்றும் அழைக்கப்பட்டார். இதுவரை அரங்கனை மானசீகமாக மட்டும் அனுபவித்த பாணர் இப்போது தமது கண்களால் அவனது திருமேனியில் உள்ள அங்கங்களை தனித்தனியாகவும் முழு மேனியையும் கண்டு அனுபவித்து இப்பிரபந்தத்தை அருளினார். திருவரங்கன்பால் இவருக்கு இருந்த பக்தியின் மேன்மையை குறித்து சுவாமி வேதாந்த தேசிகன் முனிவாகன போகும் எனும் தமது கிரந்தத்தில் இவ்வாழ்வாரின் பிரபந்தத்தில் உள்ள விசேஷார்த்தங்களை அருளினார். மேலும் தம் திராவிட கிரந்தமான அதிகார சங்கிரகத்தில் இவ்வாழ்வாரை நம் பாணநாதன் என்றும் குறிப்பிடுகிறார். மேற்கூறியவாறு இவ்வாழ்வாரிடம் லயித்ததால் இவ்வாழ்வாரை பின்பற்றியே பகவத்யான சோபானம் என்னும் ஸ்தோத்திரத்தை அருளினார் சுவாமி தேசிகன். ஆதலால் ஆழ்வாரின் அருளிச் செயலும் தேசிகனின் ஸ்தோத்திரமும் ஒப்பிட்டு அனுபவிக்கத்தக்கவை. ஆழ்வார்கள் ஸ்ரீமன் நாராயணனை துதிப்பாடி தொழுது வல்லாண்டுகள் கழித்தே அவர்களுக்கு பரமபத பிராப்தி கிடைத்தது. ஆனால் இவ்வாழ்வாரை தானே அழைத்து தன் திருவடிகளில் வைக்கச் செய்தான் பரமபதனாகன். இவரது தனியன்கள், ஆபாதசூடம் அனுபூய ஹரிம் சயானம் மத்தியே கவேர துகிது முதிதாந்தராத்மா அத்ரஷ்டிருதாம் நயனையோர் விஷயாந்தராணாம் யோ நிஷ்டிகாய மனவை முனிவாக நந்தம். இங்கே கவேர துகிதுகு என்று காவேரியை பற்றி சொல்லப்படுகிறது. இது துலாஸ்நான புராணத்தில் காணப்படுகிறது. காவேரியின் உற்பத்தி ஸ்தான அந்த பிரதேசத்தை கவேரன் என்ற ஒரு ராஜா ஆண்டு வந்தான். அவ்விடத்தில் உற்பத்தியாவதால் கவேரஸ்ய துஹிதா, கவேர துஹிதா தஸ்யாகா கவேர துஹிதுகு அப்படின்னு காவேரி, அதனால்தான் காவேரி என்ற பெயர் வந்தது. எப்படி என்றால், எப்படி யமுனைக்கு காளிந்தி காளிந்தி ரசிகாய காளியபணி என்று தசாவதாரத்தில் வரும்படி கலிந்தஸ்ய அபத்தியம் ஸ்திரீ காளிந்தி எவ்வாறு கங்கையை ஜன்ஹோஹோ அபத்தியம் ஸ்திரீ ஜான்ஹவி என்று அழைக்கிறோமோ அதேபோல கவேரஸ்ய துஹிதா காவேரி என்பது வருகிறது. இப்பொழுது இதன் தமிழ் அர்த்தம் என்னவென்றால், அரங்கனின் ஆணைப்படி லோகசாரங்க முனிவரின் தோள்களில் ஏற்றப்பட்டவராய் காவேரியின் மத்தியில் சயனித்துக் கொண்டிருக்கும் திருவரங்கப் பெருமானை பாதாதிகேசாந்தம் கண்டு அனுபவித்து வேறு விஷயங்களை காணாமல் இருக்க முடிவு செய்த திருப்பாணாழ்வாரை தியானம் செய்ய கடவேன். இந்த தனியன் எழுதியவர் அனுகிரகித்தவர் பெரிய நம்பிகள். அடுத்தது தமிழில், இதை அனுகிரகித்தவர் திருமலை நம்பிகள். காட்டவே கண்ட பாதகமல நல்லாடை உந்தி தேட்டர் முதற பந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமே. இதன் பொருள், தன் ஆணைப்படி தன் சந்நிதிக்குள் வந்த பாணருக்கு திருவரங்கன் தன் திருமேனியை காட்டவே பாணரும் அவனை திருவடி பாதகமல நல்லாடை அதாவது பீதாம்பரம் உதரம் உந்தி உதரபந்தம் திருமார்பு கண்டம் கழுத்து செவ்வாய் பவளவாய் கண்கள் வாட்டமில் கண்கள் இதுவரையில் தனித்தனியாக அவயவங்களை பாதாதி கேசாந்தம் பின்னர் முழுமேனியும் மேனி முழுமேனியையும் வர்ணித்து அனுபவித்து அரங்கனின் திருவடிகளில் லயித்தார். அப்படிப்பட்ட பாணரின் திருவடிகளை துதித்தோம். இப்பொழுது பிரதிபாசுரத்தையும் அதன் அர்த்தத்தையும் அனுபவிப்போம். பாசுரம் ஒன்று. அமலநாதிகிராம் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர் கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணினுள்ளன ஒக்கின்றதே. இந்த பாசுரத்தில் எம்பெருமானின் பல குணங்களை வர்ணிக்கிறார். திருவரங்கனின் திருவடிகளையும் அப்படியே வர்ணிக்கிறார். இங்கே அமர்ந்த நின்ற கிடந்த கோலங்கள் அவற்றுள் அரங்கன் தன் திருவடிகளை தானே காட்டினான் அப்படின்னா அவர் திருவரங்கனின் சௌலபியத்தை வெளிக்காட்டுகிறது. இந்த பாசுரத்தில் இந்த பாசுரம் துவயத்தை நினைவூட்டுகிறது. அதாவது அமலன் பிற தோஷங்களை போக்கி மோட்சமளிப்பவன் ஆதி ஜகத்காரணன் சர்வசிரஷ்டா பிரான் எல்லா உபகாரங்களை செய்பவன் என்னை அடியார்க்கு ஆட்படுத்த பாகவதர்களுக்கே தாசனாக்குபவன் விமலன் தான் நிர்தோஷன் நிமலன் ஈஸ்வரத்வ சுனையற்றவன். இங்கே ஈஸ்வரத்வ சுனை என்றால் இன்னாருக்குத்தான் தான் அனுகிரகம் செய்வது இன்னாருக்கு செய்யாதது அப்படி என்று சொல்லப்படுகிற அந்த தோஷமற்றவன் ஆசிரய தோஷமற்றவன் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு உதாரணமாக வெங்கடாச்சல மகாத்மியத்தில் குறும்பருத்த நம்பியின் விற்த்தாந்தம் சொல்லப்படுகிறது. என்னவென்றால் குறும்பருத்த நம்பி என்று ஒருவர், அவர் குலாலர் குயவர் மட்பாண்டங்கள் செய்பவர். அவர் நித்தியப்படி சேற்றில் மட்பாண்டங்களை செய்து கடைசியில் மிகுந்த சேற்றை கொண்டு புஷ்ப மாலை போன்ற மாலையை உருவாக்கி அதை வேங்கடநாதனுக்கு சாற்றிக்கொண்டு வழிபட்டு வந்தார். ஒரு நாள் அந்த பிரதேசத்து ராஜா ஸ்வர்ணத்தினாலான ஒரு மாலையை வெங்கடாஜலபதிக்கு சமர்ப்பிக்க வேண்டி வந்தபோது அவர் அதை நிராகரித்தார். எனக்கு இந்த நம்பி சமர்ப்பித்த மண்ணினால் ஆன இந்த மாலையே எனக்கு உகந்தது என்று சொன்னார். இவ்வாறு வெங்கடாஜல மகாத்மியத்தில் கூறப்படுகிறது. அப்படிப்பட்டவன் நின்மலன் நீதிவானவன் பரமபதத்தில் எழுந்தருளியிருப்பவன் நீள்மதில் அரங்கத்தம்மான். நீதிவானவன் என்று சொன்னதால் பரமபதம் குறிப்பிடப்படுகிறது. அது வந்து அமர்ந்த திருக்கோலம். விரையார் பொழில் வேங்கடவன் நின்ற திருக்கோலம். நீள்மதில் அரங்கத்தம்மான் இங்கே சயன திருக்கோலம். அதனால் மூன்று விதமான திருக்கோலங்களும் இந்த பாசுரத்தில் கூறப்பட்டுள்ளன. அப்படிப்பட்ட அந்த அரங்கத்தம்மானின் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணில் உள்ளன ஒக்கின்றதே. இங்கே கண்ணில் உள்ளன ஒக்கின்றது என்று அது எப்படி ஆகும் என்றால், கண்ணை விட்டு அகலாது திருவடிகளும் கண் பார்வையை விட்டு பிரியா உறவு கொண்டாடுகின்றன என்னும் பொருள்பட உள்ளது இந்த பாசுரம். இதற்கு சமமாக பகவத்யான சோபானத்தில் சுவாமி தேசிகன் சாதிப்பது ஸ்லோகம் 2, வேலாதீத ஸ்ருதி பரிமளம் வேதசாம் மௌலி சேவியம் பிராதுர்பூதம் கனகசரித சைகதே ஹம்சஜுஷ்டே லக்ஷ்மி பூம்யோ கரசரசிஜைர் லாலிதம் ரங்கபர்த்துகோ பாதாம்போஜம் பிரதிகலதிமே பாவனா தீர்கிகாயாம். இங்கே அவர் சொன்ன திருவடியை இவர் விவரிக்கிறார். எப்படி? வேலாதீத ஸ்ருதி பரிமளம். ஸ்ருதி வேதம், அதாவது வேதத்தின் மனம் வீச பெற்றது. எந்த வேதம்? சம்ஸ்கிருத வேதமும் தமிழ் வேதமும், தமிழ் மறையான ஆழ்வார்கள் அருளி செய்த திவ்ய பிரபந்தம், அவைகளின் மனம் வீச பெற்றது. எது? அந்த பாதாம்போஜம், திருவடி என்கிற கமலம். இன்னொரு விசேஷணம் என்னவென்றால், வேதசாம் மௌலி சைவியம், பிரம்மாதி தேவர்களின் முடிகளால் வணங்கப் பெற்றது. வேதசாம் பிரம்மாதி தேவர்களின் மௌலி முடிகளால் சேவியம், சேவிக்கப்பட்டது. மூன்றாவது, சாதாரணமாக தாமரை என்பது சேற்றில்தான் மலரும், சேற்றில்தான் முளைக்கும். ஆனால் இக்கமலம் சேற்றில் முளைக்கவில்லை. எங்கே இருக்கிறது? கனக சரிதகா, கனகம் மீன்ஸ் ஸ்வர்ணம், அதாவது பொன். காவேரியை பொன்னி நதி என்றும் கூறுவது உண்டு தமிழில். அந்த கனக சரிதம் என்கிற பொன்னி நதியில் சைகதே, சைகதேன மணல் திட்டு, அதுல ஹம்சுஜுஷ்டே அன்னங்களால் சூழப்பட்ட அந்த ஸ்தலத்தில் இருக்கிறது. இன்னொரு விசேஷம் என்னவென்றால், லக்ஷ்மி பூம்யோகோ கரசரசிஜெய்கி லாலிதம் ரங்கபர்த்துகு பாதாம்போஜம். இந்த ரங்கபர்த்து இருக்கிறாரே திருவரங்கன், அவருடைய பாதாம்போஜம் லாலிதம் வருடப்பட்டது. லலிதம் என்றால் மென்மையானது என்று பொருள். லாலிதம் கரசரசிஜெய்கி, சரசிஜம்ன தாமரை, சரசி ஜாயத இது சரசிஜகம், தாமரையால் வருடப்பட்டது. யாரோட தாமரையால்? லக்ஷ்மி பூம்யோகோ கரசரசிஜெய்கி. இந்த ஸ்ரீதேவி பூதேவி இந்த இரு தேவிமார்களின் கைகள் எனப்படுகிற தாமரையால் வருடப்பட்டது. ஏற்கனவே பாதகமலம் பாதாம்போஜம் அதுவே தாமரைதான், அதுவே மென்மையானது. இவர்கள் கரங்களும் மிகவும் மென்மையானது. இது கரங்களால் வருடப்பட்டது என்றால் அது எவ்வளவு மென்மையாக இருக்க வேண்டும் என்பது புறப்படுகிறது. அடுத்தது பாசுரம் 2. இம்முதற் பாசுரத்தில் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடியது பற்றியதாய் துவயமந்திரத்தின் பூர்வார்த்தத்தை உணரச் செய்கிறது. அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் முதல் நமசப்தத்தின் கருத்து உரைக்கப்படுகிறது. திருக்கமல பாதம் என்பதால் துவயம் நினைக்கப்படுகிறது. விமலன் முதல் நாராயண சப்தார்த்தம் விளக்கப்படுகின்றது. 2. உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்து அண்டமுற நிவந்த நீள்முடியன் அன்று நேர்ந்த நிஷாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியார் பொழில் அரங்கத்தம்மான் அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே. இந்த பாசுரத்தில் திருவிக்கமாதாரத்தை பற்றி சொல்கிறார். மூவேழ் உலகத்தையும் அளந்து அண்ட சராசரத்தையும் கடந்து கடைசியில் மாபலியின் சிரசில் தன் திருவடியை வைத்தார். மாபலியின் சிரசில் மாத்திரம் திருவடியை வைத்து அனுகிரகிக்கவில்லை. இந்த அண்ட சராசரங்களில் எல்லாம் இருக்கின்ற சேதன அச்சேதனங்களுக்கும் அனுகிரகம் செய்ததாக அர்த்தம். இப்படி எல்லா அத்தனை பேர்களையும் சிரசுகளில் வைத்ததால் இந்திராதி தேவர்களுக்கு கிடைத்தது போலே எல்லாருக்கும் அனுகிரகம் செய்தவன் இவர். தமக்கும் இந்த போகம் கிடைத்தது என்கிறார் நம் பாணாழ்வார். அதாவது இஷ்டத்தை பெருவித்து அனிஷ்டத்தை நீக்குபவன். அதன் உத்தரார்த்தத்தில் ராமாயண விருத்தாந்தம் கவர்ந்த அன்று நேர்ந்த நிஷாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன். இது வந்து ராமலட்சுமணால் பாலகர்களாக இருந்தபோது விஸ்வாமித்திரால் அழைத்து செல்லப்பட்டு அவருடைய யாக சம்ரக்ஷணார்த்தம் காணனம் சென்று அங்கே உபதிரவம் செய்த நிஷாசரரை ராட்சசர்களை கவர்ந்த என்றால் மாரீச்ச சுபாகு முதலியவர்களை துரத்தி அடித்தது யாரு? வெங்கனை காகுத்தன். இந்த பாணத்தினால் அவர்களை துரத்திய காகுத்தன். காகுத்தன் என்றால் ராமன். லக்ஷ்மணனையும் சேரும் அந்த சொல். எப்படி என்றால் ககுஸ்தன் ஒரு ராஜா இருந்தார் சூரிய வம்சத்தில். சூரிய வம்ச ராஜாக்களுக்கே ஒரு பெருமை உண்டு. இந்திராதி தேவர்கள் படும் தொல்லைகளை நீக்குவதற்காக அவர்களால் அழைக்கப்பட்டு இவர்கள் அங்கே போய் அசுரர்களை வென்றவர்கள் என்ற பெயர் உண்டு. அப்பேற்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ராஜா சூரிய வம்ச ராஜா இந்திரன் முதலான தேவர்களின் வார்த்தைக்கு இணங்கி ககுத் என்றால் எருது அதன் முதுகின் மேல் ஏறி அமர்ந்து அசுரர்களை அன்று இங்கே அந்த ககுத் என்று சொல்லப்படுகிற எருதின் மேல் அமர்ந்து போரிட்டு அசுரர்களை வதைத்து தேவர்களுக்கு வெற்றி தேடி தந்தான். அதனால் ககுஸ்தன் என்று அவருக்கு அந்த அரசனுக்கு பெயர் வந்தது. ககுஸ்தஸ்ய கோத்ராபத்தியானி புமாம்சக. அவர் வம்சத்தில் பிறந்த எல்லாருமே காகுஸ்தன் என்று தனித்தனியாக அழைக்கப்படுவார்கள். ஆனால் பொதுவாக ராமனை குறித்து சொல்லப்படும் பதம் இது காகுஸ்தன். லக்ஷ்மணனுக்கும் பொருந்தும். ஏன்னா அந்த வம்சத்தில் பிறந்தவர்கள் தானே. இப்போ அது அந்த ரெண்டு விருத்தாந்தத்தையும் சொல்லிட்டு இந்த அரங்கத்தம்மான் அரைச்சிருந்து ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே அப்படின்றார். என் சிந்தனை சென்றதாம் போயிற்று. எங்கே போயிற்று? அரைச்சி வந்து ஆடையின் மேல், ஆடையின் மேல் சென்றது. சிவந்த ஆடை, அரை சிவந்த ஆடை. இப்போ இந்த அரை என்றால் அரை ஆடை அப்படி என்றால் இடுப்பிலிருந்து கீழ் வரையில் அணியப்பெறும் ஒரு வஸ்திரம். நாம வேஷ்டின்னு சொல்றோமே அதான். அது சாதாரணமாக பீதாம்பரம் எனப்படுவது. பீதம் அம்பரம், பீதாம்பரம் மஞ்சள் வர்ணத்தில் உடையது, வர்ணத்தை உடையது. அது சிவந்த ஆடை என்னது அப்படின் என்றால், அந்த சிவந்த ஆடை சிவந்த என்ற பதத்திற்கு பொருள் மூன்றாம் பாசுரத்தில் வருகிறது. இருந்தாலும் இப்பொழுதும் சொல்லலாம் அதை பற்றி. என்னவென்றால், சூரியோதயம் சூர்யாஸ்தமனம் இந்த ரெண்டு சமயங்களில் அந்த சூரியனுடைய கிரணம் அந்த மஞ்சள் நிறமான அந்த பீதாம்பரத்தில் படும்போது அது சிவந்தது போல் தோன்றுகிறது. அதனால் அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே அப்படின்னு சொல்றார். இங்கே இப்படி இந்த ரெண்டு அவதாரத்தை பத்தி சொல்றதால் என்ன ஒரு விசேஷம்னா, இஷ்டத்தை தெரிவித்து அனிஷ்டத்தை நீக்குபவன், சரணாகதி அடைந்தவர்க்கு நற்கதியை தருபவன். அது எப்படி? அது மகாபலி இவரை சரணடைந்தான், அதனால் அவருக்கு நற்கதியை தந்தான் என்று திருவிக்கிரம அவதாரத்தால் நமக்கு புலப்படுகிறது. பாசுரம் மூன்று. மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான். அரங்கத்து அரவின் அணையான் அந்திபோல் நிறத்தாடையும் அதன்மேல் அயனை படைத்ததோரெழில் உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்து இன்னுயிரே. இங்கே உந்தியின் வர்ணனம். உந்தி என்றால் கூப்புள், தொப்புள் என்கிறோமே அதே. இங்கே பீதாம்பரத்தின் மேலுள்ள பிரமன் பிறந்த உந்தியை பற்றியது. நின்ற கோலத்தில் வேங்கடமும் சயன கோலத்தில் திருவரங்கமும் சொல்லப்படுகின்றன. இவ்வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அப்படின்னா, வடவேங்கட மாலையில் நின்ற திருக்கோலம், வானவர்கள் பரமபதத்தில் வீற்றிருந்த திருக்கோலத்தில் எழுந்தருளியிருக்கும் பரமபதநாதனை சேவித்துவிட்டு இங்கே பூலோகத்துக்கு வந்து நின்ற திருக்கோலத்தில் இருக்கிற திருவேங்கடவனை சந்தி செய்ய பூஜை செய்ய வருகிறார்கள். அப்படிப்பட்ட அவன் இங்கே அரங்கத்தில் அரவின் அணையான், ஸ்ரீரங்கத்தில் ஆதிசேஷனில் ஆதிசேஷனை படுக்கையாக கொண்டு கிடந்த திருக்கோலத்தில் இருக்கிறான். இங்கே சூரியோதயம் சூர்யாஸ்தமனம் இந்த ரெண்டு இதுல கொஞ்சம் ஒரு விசேஷம் இருக்கு. சூரியோதயம் என்பது அஞ்ஞான இருள் கழிந்து நன்ஞானம் நல்ல ஞானம் வரக்கூடிய சந்தர்ப்பம். சூர்யாஸ்தமனம் என்பது தாபத்ரயத்தை ஆற்றுவது. இந்த இரு வேளைகளிலும் சூரியனின் சிவந்த கிரணங்கள் பட்டு பீதாம்பர வஸ்திரம் சிவக்கிறது. அதனால் அரை சிவந்த ஆடை என்று இரண்டாம் பாசுரத்தில் சொன்னது இங்கே மறுபடியும் வருகிறது. அந்தி போல் நிறத்தாடையும் என்ற சொற்களால் வருகிறது இங்கே. அதன் மேல் அயனை படைத்ததோரெழில், அந்த வஸ்திரத்துக்கு மேல பீதாம்பர வஸ்திரத்துக்கு மேல உந்தி, அந்த உந்தியில் அதுக்கு மேல தாமரை மலரில் அயன் பிரம்மாவை படைத்தது. அப்படிப்பட்ட அந்த உந்தி மேல் என்னுடைய இன்னுயிர் அந்த உந்தி மேல் இருக்கிறது என்று சாதிக்கிறார். இப்பொழுது இந்த முதல் மூன்று பாட்டுகள் பாசுரங்களில் ஒரு விசேஷம் உண்டு. முதற் பாசுரம் அமலநாதிபிரான் என்று அகரத்தில் ஆரம்பிக்கிறது. இரண்டாவது பாசுரம் உகந்த உள்ளத்தனாய் என்று உகரத்தில் ஆரம்பிக்கிறது. மூன்றாவது பாசுரம் மந்திபாய் என்ற சொல்லால் மகரத்தில் ஆரம்பிக்கிறது. அ உ ம இந்த முதல் மூன்று எழுத்துக்களை ஒன்று சேர்த்தால் அ மு உ ம ஓம் என்னும் பிரணவ மந்திர சொல் புலப்படுகிறது. அதனால் இம்மூன்று பாசுரங்களும் பிரணவத்தை கூறுவதாக உள்ளன. மேலும் பிரணவாகார விமான சாயையில் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளியுள்ள திருவரங்கனின் வழிவழகில் ஆழ்வார் ஈர்க்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த மூன்று பாசுரங்களின் மூலம். இது சம்பந்தமாக பகவத்யான சோபானத்தில் ஐந்தாவது ஸ்லோகம் கூறப்படுகிறது. சம்ப்ரீணாதி பிரதிகரமசௌ மானசம்மே சுஜாதா கம்பீரத்வாத் வசன சமயே கூட நிக்ஷித்த விஸ்வா நாலீகேன ஸ்புரித ரஜசா வேதசோ நிர்மிமானா ரம்யாவர்த்த த்யுதி சஹசரி ரங்கநாதஸ்ய நாபிஹி உந்தி நாபி. அந்த நாபியை சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறார். சுஜாதா அழகிய தோற்றமுடையது. கம்பீரத்வாத் கம்பீரம் என்றால் பெரிய அளவில் இருப்பது. கூட நிக்ஷித்த விஸ்வா விஸ்வா இந்த உலகம் அண்ட சராசரங்களையும் கூட நிக்ஷித்த தன்னுள் அடக்கியதாக இருக்கிறது. ஏனென்றால் சிருஷ்டி அங்கிருந்து தானே ஆரம்பிக்கிறது. அதற்கு முன்னால் அத்தனையையும் தன்னுள் அடக்கியது. இது தவிர நாலிகேன ஸ்புரித ரஜசா வேதசோ நிர்மிமானா அந்த உந்தியில் இருந்துதான் தாமரையால் பிரம்மாக்களை படைக்க முடிந்தது. பிரம்மாவின் அவதாரம் அதிலிருந்துதானே. பிரம்மா அவதரித்தது தாமரையில். அந்த தாமரை எங்கிருந்து உண்டானது? ஸ்ரீமன் நாராயணனின் உந்தியிலிருந்து உண்டானது. இப்படிப்பட்ட அந்த நாபியை அதாவது அந்த நாபியை பற்றி இவ்வாறாக வர்ணிக்கிறார். இங்கே இலங்கை கிரைவன் தலைபத்து உதிர ஓட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன் ஓதவண்ணன் மதுர மாவண்டு பாட மாமயிலாடு அரங்கத்தம்மான் திருவயிற்று உதரபந்தம் என் உள்ளத்துள் நின்று உலாகின்றதே. இங்கே இதற்கு முன்பு அன்று நேர்ந்த நிஷாசரரை என்று பார்த்தோம். இங்கே அது வந்து ராமலட்சுமணர்கள் பாலகர்களாய் இருந்தபோது அசுரர்கள் வந்த அசுரர்களை அவர்கள் ஓட்டினார்கள். இங்கே தானே அசுரன் நிற்கும் இடத்துக்கு சென்று அவனை வதம் செய்தது. அது எந்த சந்தர்ப்பம் அப்படின்னா ராவண வதம். அதாவது சதுர மாமதில் ஷோ பெரிய மதில்களால் சூழப்பட்டு இருக்கிற அந்த இலங்கைக்கு இறைவன் லங்காபதி ராவணனுடைய தலைபத்து உதிர ஓட்டி அந்த பத்து தலைகளையும் உதிர வைத்தான். ஓர் உதிர ஓர் வெங்கனை உய்த்தவன் ஒரு அஸ்திரத்தை போட்டு அவன் ஓதவண்ணன். இங்கே ஓதவண்ணன்னா கடல் வண்ணன் என்று பொருள். கடல் நிறம் வந்து நீலம். பொதுவாக காவியங்களில் சொல்லும்போது பச்சை கருமை நீலம் இந்த மூன்றையும் ஒன்றாகவே பாப் சொல்வது உண்டு. எப்படி பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் என்று தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருமாலையில் சாதிக்கிறாரோ அவ்வாறு ஓதவண்ணன். இங்கே நான் வந்து அவரது வண்ணம் கருமை என்று கொள்ள வேண்டும். மதுர மாவண்டு பாட இங்கே மதுர மாவண்டு என்று சொல்லும்போது பிராகிருதங்களான வண்டுகள் அல்ல. அந்த மதுர மாவண்டு அப்படின்றது அரங்கனின் கைங்கரியத்தில் ஆசை உள்ள நித்திய சூரியர்கள் தான் வண்டு ரூபத்தில் பாடுகிறார்கள் என்று கொள்ள வேண்டும். அதே போல மாமயில் ஆடு அரங்கத்தம்மான், மயில்கள் ஆடும் அரங்கத்தம்மான், அவனுடைய திருவயிற்று உதரபந்தம். உதரபந்தம் என்பது உதரத்தில் பூணும் ஓர் ஆபரணம். அந்த உதரபந்தம் வந்து என் உள்ளத்தில் நின்று உலாகின்றது, என் உள்ளத்திலேயே சுத்தி சுத்தி வருகிறது, என் உள்ளத்தை விட்டு வெளியில் போகவில்லை என்று சாதிக்கிறார் இந்த பாசுரத்தில். இங்கே இந்த நான்காம் பாட்டில் தசக்ரீவனான ராவணனின் வதத்தை கொண்டு ஆத்தியாத்மிக அர்த்தத்தை நினைப்பூட்டி நமசப்தத்தின் பொருளை குறிக்கிறது இந்த பாசுரம். இதுவரையில் திருவடி அரை சிவந்த ஆடை, நாபிக் உதரம், உந்தி, உதரபந்தம், நான்கு அங்கங்களை பார்த்தோம். இப்பொழுது திரு ஆர மார்பு. ஆரம் என்பது ஹாரம் என்னும் தமிழ் சம்ஸ்கிருத சொல்லின் தமிழ் ஆரம். மார்பு திருமார்பை வர்ணிக்கிறார். அங்கே என்ன சொல்கிறார் என்றால், பாரமாகிய பழுவினை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான், வைத்ததன்று என்னுள் புகுந்தான், கோரமாதவன் செய்தனன்கொல் அறியேன் அரங்கத்தம்மான், திருவார மார்பதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே. இங்கே திருவார மார்பு மாலையை கொண்ட மார்பு, மார்பில் உறையும் திருமகளையும் குறிக்கும். மிக்க சுமையுள்ள தேவதாந்தர சம்பந்தத்தினால் உண்டான கர்மங்களை வாசனையோடு ஒழித்து பற்று அறுத்து, வினைகளை அறுத்து என்றால் ஒரு ஒரு காரியத்தை செய்யும்போது அதில் ஒரு ஆசை வரும், அந்த ருச்சி, அந்த ருச்சி மேலே மேலே வளர்ந்து தப்பு காரியங்கள் பண்ண தூண்டும். அதுக்கு காரணம் என்ன? அந்த பற்று தான் காரணம். அந்த பற்றிலேந்தே அறுத்து வைத்தான் பழவினை, பற்று அறுத்து என்னை தன் வாரமாக்கி கொண்டான். வாரம்னா என்னை தன் வசம் ஆக்கி கொண்டான், தன்னுள் கொண்டான், மேலும் தானும் என் நெஞ்சில் புகுந்தான். இந்த அந்யோன்யபாவம், இந்த ரெண்டுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லைன்ற மாதிரி சொல்லிக்கிறது. அவனுக்குள்ள நான் இருக்கேன், எனக்குள்ள அவன் இருக்கான் அப்படின்றது. தன் குணங்களை காட்டி அனுபவிப்பித்தான், அதாவது தன்னோட குணங்களை சொல்லி என்னை தன் வசம் ஈர்த்து கொண்டான், அந்த அவ்வாறான அனுபவத்தை எனக்கு காட்டினான், தாசனான என்னை அடிமை கொண்டது. இங்கே அடியேனை ஆட்கொண்டதேன்னு இருக்கு. இங்க ஆட்கொண்டதுன்னா ஆள் புக்கா காதல் அடிமை பயனன்றேன்னு சொல்லிட்டு கண்ணின் சிறுத்தாம்பலையும் வருது. அந்த மாதிரி ஆட்கொள்ளுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? தனக்கு தாசனாக வைத்துக் கொள்ளுதல்னு அர்த்தம். அந்த மாதிரி தாசனான என்னை அடிமை கொண்டான். இங்க கோரமாதவம் செய்தனன் கொல் அறியேன், அறியேன் அறியன்னா எனக்கு புரியல. கோர மாதவம், ஏதோ ஒரு பெரிய தபஸ் செய்ததால தான் இந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு அனுபவம் கிடச்சிருக்கு, அது எந்த மாதிரி தபஸ் பண்ணேன்னு எனக்கே புரியல. எந்த மாதிரி ஒரு தபஸ் பண்ணி இந்த அனுபவத்தை எனக்கு அயோன் கொடுத்தான் அப்படின்றது எனக்கு சொல்ல முடியல. அதுவும் வெறும் தவம் செய்கிறதே பெரிய விஷயம், அதில் மாதவம் வேற, கோர மாதவம்னா இது இது எப்படித்தான் இதை விளக்கிறதுன்னு சொல்ல முடியாத அந்த மாதிரி ஒரு தபஸை நான் எப்போ செய்தேன் அப்படின்னு எனக்கே தெரியல. அந்த மாதிரி ஏதோ பண்ணியிருந்ததால் தான் அந்த அரங்கத்தம்மான் அடியேனை ஆட்கொண்டான். எதன் மூலம் ஆட்கொண்டான்? தன் திருமார்பு தன்னை அந்த தன்னோட திருமார்பை எனக்கு காட்டி தனக்கு தாசனாக என்னை ஆக்கிக் கொண்டான். இங்கே திருமார்பில் ஒரு விஷயம் என்னன்னா, மாலையை கொண்ட மார்பு, மார்பில் உரையும் திருமகளையும் குறிக்கும். இங்கே என்னன்னா, இந்த ஆதார சக்தின்னு ஒன்று இருக்கு. அந்த ஆதார சக்தியில் இந்த ஞாத தசகத்தில் தேவி பூஷண ஹேத்யாதி ஜுஷ்டஸ்ய பகவன் ஸ்தவன் வருது ஒரு ஸ்லோகத்தில். அந்த மாதிரி இந்த ஸ்ரீம் ஸ்ரீயை நமகா, பூம் பூமியே நமகா, நீம் நீலாயே நமகா என்பது முத்தேவியர்களையும் குறிக்கும். பூஷணம் என்பது கிரீடாய மகுடாதிபதியே நமகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபரணங்களை குறிக்கும். ஹேத்தியின் ஆயுதங்கள், சுதர்சனாய் ஹேத்தி ராஜாய நமகா அப்படின்னு எல்லாம் வரும். இதில் இந்த ஆபரணங்கள் சொல்ல வரச்சே, பூஷம் அது சொல்ல வரச்சே, கிரீட்டாய மகுடாதிபதியே நமகா, கிரீட்டமாலாய ஆபீடாத்மனே நமகா, தட்சிணகுண்டலாய மகராத்மனே நமகா, வாமகுண்டலாய மகராத்மனே நமகா, ஹாராய சர்வாபரணாதிபதையே நமகா அப்படின்னு இருக்கு ஆதார சக்தியில். இது என்னன்னா, அந்த ஹாரம் இருக்க எல்லா ஆபரணங்களுக்கும் அதிபதி, அப்படிப்பட்ட அந்த மாலையை உடைய மார்பு, அந்த மார்பில் வெறும் மாலை மாத்திரம் இல்லை, உள்ள ஸ்ரீதேவி இருக்கா, அதனால இந்த ரெண்டு விசேஷத்தை கொண்டிருக்கிற அந்த திருவார மார்பு அடியேனை ஆட்கொண்டது அப்படின்னு சொல்றார். இங்க பார்க்கலாம், இங்க இந்த ஐந்தாம் பாசுரத்தில் நாராயண சித்தார்த்தத்தை சொல்லி அங்கே பெரிய பிராட்டியையும் சொல்கிறார். ஏனென்றால் அவள் அவனது திருமார்பில் உரைகிறாள். அது மாத்திரமல்ல, திருவின் சேர்க்கையால் தான் அவன் அருள்கிறான். புருஷகாரம் செய்பவள் திருதான், ஸ்ரீதேவிதான், சொன்னத்தை தட்டமாட்டான். அவளும் யோசிச்சுதான் சொல்லுவா. எப்படி இந்த திருப்பானாழ்வாரையே பிரானிடம் இம்மாதிரியான ஒரு பக்தனை என்றைக்கு நீர் வந்து திருவடியில் சேர்த்துக் கொள்ளப் போகிறீர்கள் என்று கேட்டதுக்கு உடனே சேர்த்து கொண்டானோ, அந்த மாதிரி அந்த திருவின் சேர்க்கையால் தான் அவன் அருள்கிறான். இந்த சந்தர்ப்பத்தில் பகவத்யான சோபானத்தில் ஒரு ஸ்லோகம் பார்க்கலாம், ஆறாவது ஸ்லோகம். ஸ்ரீவத்சேன பிரதித விபவம் ஸ்ரீபதன்யாசதன்யம் மத்தியம் பாஹ்வோஹோ மணிவர ருச்சா ரஞ்சிதம் ரங்கதாம்னகா சாந்திரச்சாயம் தருண துளசி சித்ரயா வைஜயந்தியா சந்தாபம்மே சமயதி தியா சந்திரிகோதாரஹாரம். இங்கே பல விஷயங்கள் இருக்கு, ஒன்னொன்னா பார்ப்போம். இப்போ ஸ்ரீவத்சேன பிரதித விபவம், ஸ்ரீவத்சம் என்னும் மருவினால் பெருமை பெற்றது. இதெல்லாம் அந்த திரு மார்பை சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள். இதெல்லாம் ஸ்ரீபதன் ஞாசதன்யம், ஞாசம்னா வைக்கிறது, பெரிய பிராட்டியின் திருவடி வைப்பதால் பாக்கியம் பெற்றது. ஸ்ரீபதன் ஞாச தன்யம் மணிவர ருச்சா கௌஸ்துபாய சர்வரத்னாதிபதியே நமகான்னு வருது ஆதார சக்தியில். அதனால கௌஸ்துபம் என்னும் ரத்னத்தின் ஒளியால் சிவந்திருக்கிற அந்த திருவார மார்புக்கே எல்லாம் சாந்திரச்சாயம் சந்திரிகோதாரஹாரம் குளிர்ந்த ஒளி மிகுந்த சந்திரிக உதாரஹாரம், நிலவு போல் அழகிய முத்து மாலை உடைய, இதெல்லாம் வந்து மார்பில் அணிந்திருக்கிற ஆபரணங்கள். துளசி சித்திரையா வைஜெயந்தியா, ஸ்ரீமத் துளசியே நமகா, வைஜெயந்தி வனமாலாயே நமகான்னு சொல்றோமோ அதெல்லாம் தான் வைஜெயந்தி என்னும் தாமரை மாலை இவைகளால் அலங்கரிக்கப்பட்டது. இவை இந்த ஆபரணங்கள் மொத்தம் ஆதார சக்தியில் அலங்கார பூஷணங்கள் காணப்பெறுகின்றன. ஆறாம் பாசுரத்தில் பிரளய காலத்தில் உலகம் முழுதும் உண்ட கண்டத்தை வர்ணிக்கிறது, மற்றும் வேறு சில விருத்தாந்தமும் வருகின்றது. இப்பொழுது பாசுரத்தை பார்ப்போம். துண்ட வெண்பிரையன் துயர் தீர்த்தவன், அஞ்சிறைய வண்டு வாழ் பொழில் சூழ் அரங்கநகர் மேய அப்பன், அண்டரண்ட பயிரண்டத்து ஒரு மாநிலம் எழு மால் வரை முற்றும் உண்ட கண்டம் கண்டீர் அடியேனை உய்ய கொண்டதே. ஒவ்வொரு அடிக்கும் ஒரு விருத்தாந்தம் இருக்கு. துயர் தீர்த்தவன், கட்டத்தை போக்கினவன் யா அப்படின்னா யாரோட கஷ்டம் என்ன கஷ்டம் அப்படின்னு தெரியணும் இல்லையா. துண்ட வெண்பிரையன், அந்த நிலா திங்கள் துண்டம் இருக்கு இல்லையா, அதனோட ஒரு ஒரு பாகம், அதை பிறையில் சூடிய யாரு, சிவன். அந்த சிவனுக்கு ஒரு துயர் வந்தது, அந்த துயரை தீர்த்தவன். அது என்ன துயர், சிவனுக்கே ஒரு துயரா, அது என்ன துயர் அப்படின்றால், மாத்ஸ்ய புராணத்தில் ஒரு வட்டாந்தம், அதாவது சிவனுக்கு அஞ்சு தலை உண்டு. இது வந்து ஒரு ஒரு சங்கீத கிருதியிலே வருது தியாகராஜர்து. நாத தனு மனுஷம் சங்கரம் நமாந்தே மனசா சிரசா அப்படின்னு ஒரு கீர்த்தன ஆரம்பம், அதில் பஞ்சானனன்னு ஒரு ஒரு பதம் வருது. அதனால ஐந்து தலைகள் உடையவன் சிவன். பிரம்மாவுக்கும் ஐந்து தலைகள் இருந்ததாம். விஷ்ணுவிடமிருந்து அவதாரம் பிரம்மா, பிரம்மாவிடமிருந்து அவதாரம் சிவன். சிவனுக்கு தன்னை போலவே இவருக்கும் என்ன ஐந்து தலைகள் என்று அவருக்கு கோபம் வந்தது, பொறாமை வந்தது. ஒரு தலையை துண்டித்தார். துண்டித்தா அந்த கபாலம் கையில் ஒட்டி கொண்டது. பிரம்மனின் ஐந்தாவது ஒரு தலை, வெட்டப்பட்ட தலை கபாலம் கையில் ஒட்டி கொண்டது. கையில் ஒட்டி கொண்டா இது என்ன, இது பெரிய தோஷம் போடுறது, இது என்ன பண்றது அப்படின்னு எல்லாரையும் கேட்டாராம். இதுக்கு நிவர்த்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டேன். இதுக்கு நிவர்த்தி போகணும்னால் நீ வந்து விஷ்ணுவோட க்ஷேத்திரங்களுக்கு சென்று அவரிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றார். சரி, ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்காக போனார். போனால் எங்கேயுமே அதெல்லாம் சரிப்படலை, அது பண்ணலன்னு சொல்லி எல்லாரையும் விட்டாச்சு. கடைசியில் பதரி ஆசிரமத்தில் போய் அங்கே அந்த எம்பெருமானிடம் வேண்டினார். அவரும் அக்ஷயம் என்று அனுகிரகித்து உடனே அந்த கபாலம் இவர் கையில் இருந்து நழுவி கீழே விழுந்தது. அதனால் துண்ட வெண்பிரையன் துயர் தீர்த்தவன், இதெல்லாம் யாருக்கு விசேஷனம், அரங்கநகர் மேய அப்பன், அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற எம்பெருமான் அவனுக்கு இது. அஞ்சிறைய வண்டுவாழ் பொழில்ச்சு, அந்த இங்கே இந்த அஞ்சிறைய அப்படின்னா அதாவது வண்டுகளின் இரு சிறகுகள், அஞ்சிறைய வண்டு வாழ் பொழில் சூழ். அந்த ரெண்டு சிறகுகள் என்ன அப்படின்னு கேட்டா, ஒன்னு ஞானமா, இன்னும் ஒன்னு அனுஷ்டானமா. ஞானானுஷ்டானத்தை ஏற்கனவே பார்த்தோம் முன்பாசுரங்களில். அந்த வண்டுகள் பிராகிருத வண்டுகள் அல்ல, நித்தியசூரிகளா, நித்தியசூரிகள் தான் அவை அப்படின்னு பார்த்தோம். அந்த நித்தியசூரிகளுக்கு என்ன என்ன கைங்கரியம் பண்றது? ஒன்று பகவத் ஞானம் இருக்கணும், அவரை பற்றி எல்லாம் அனுஷ்டானம் பண்ணணும். இந்த ரெண்டும் உடைய வண்டுகளை பற்றி இந்த பாசுரத்தில் சொல்கிறார் மேயப்பன். அடுத்து வர இது வந்து அண்டரண்ட பகிரண்டத்து ஒரு மாநிலம் எழுமால் வரை. அண்டரண்ட பகிரண்டம்னா எல்லா ஒரு அண்டம்னாலே ரொம்ப பெருசு, அண்டத்துக்கு அண்டம். பகிரண்டம் வெளியில இருக்கிற இன்னும் சில லோகம். இது எல்லாத்தையும் எழுமால் வரை, எழுமால் வரைன்னா சப்த குலாசலம் அப்படின்வா. விஷ்ணு புராணத்தில் வர்றது இதெல்லாம், அந்த சிருஷ்டியில் வரைச்சே என்னென்னலாம் சிருஷ்டி பண்ணார் அப்படின்னு வர்றது. அந்த ஏழு ஒரு மாதம் எழுமால் வரை, அந்த அது மொத்தத்தையும் முற்றும் உண்ட கண்டம் கண்டீர், முற்றும் உண்ட கண்டம் கண்டீர் அப்படின்னா அந்த அது மொத்தத்தையும் பிரளய காலத்தில் அவர் உண்டார். கண்டம்னா கண்டீர். இங்க என்னடாது, ஒரு சின்னதா ஒரு ஒரு ஒரு கவளம் சாதம் சாப்பிட்றதுக்கே நாம் இவ்வளோ அவசரப்பட்டு இருக்கோமே. இதுமா சேத்தனம் அச்சேத்தனம் எல்லாம் இருக்கும் இந்த மொத்த உலகத்தையும் அவர் வந்து உண்டார் அப்படின்னா அந்த கழுத்து எவ்வளோ இதுவாக இருக்கணும். இவற்றை சப்த குலாச்சலம் இவற்றை ஒரே கவளத்தில் உண்டவன். எப்போ? பிரளய காலத்தில். இது கூறப்பட்டது பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட அந்த கண்டத்தை பார்க்கும் அந்த கண்டம் அது வந்து அடியேனை உய்யக்கொண்டதே. உய்யக்கொண்டது அப்படின்னால் என்னை பிரமிக்க வைத்தது, உய்வு கொடுத்தது. ஒரு நிமிஷம் இங்கே இல்லை. பாசுரம் ஏழு. கையினார் சுரி சங்கு அனலாழியர் நீள்வரை போல் மெய்யனார் துளப விரையார் கமல் நீள்முடி எம் ஐயனார் அணி அரங்கனார் அரவினனை மிசை மேய மாயனார் செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே. என்னோட சிந்தனையை இழுத்தது எது? செய்யவாய். ஏ செய்ய என்றால் சிவந்த வாய், பவள வாய் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அது இதிலேயே கூட வருந்தது. திருமாலையில் பச்சை மா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அப்படின்னு வருது இல்லையா, அதே மாதிரி நாச்சியார் திருமொழியிலும் திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ அப்படின்லாம் வருது. அதனால வாய் அவரோட திருவாய் வந்து சிவந்த வர்ணத்தில் உள்ளது, அது என்னுடைய சிந்தையை கவர்ந்தது. இந்த ஐயோ என்பது என்ன அப்படின்றது இந்த பாசுரத்தின் கடைசியில் பார்ப்போம், அதுல ஒரு விசேஷம் இருக்கு. இப்போ இந்த வாயின் வரச்சே அந்த கையினார் சுரிசங்கனாழியர் அதெல்லாம் எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, அவரோட கையில் சுரி சங்கு அனல் ஆழி இவை இரண்டையும் கொண்டுள்ளவர். சுரி சங்குனா அந்த வலம்புரி சங்கு அப்படின்னு சொல்றமோ நம்ப கோடு கோடா இருக்கும் அது. அனல் ஆழியர் நெருப்பு போல இருக்கக்கூடிய சக்கரம், இதை உடைய கையினார் கையை உடையவர். நீள்வரை போல் மெய்யனார், நீள்வரை போல் மெய்யனார் அப்படின்னா பெரிய மலை போன்ற வரைனா மலை, பெரிய நீளமான மலை போன்ற தேகத்தை உடைய மெய்யினா தேகம், தேகத்தை உடையவர். துளப விரையார் கமல் நீள்முடி எம் ஐயனார். இங்கே துளப விரையார் கமல் நீள்முடி எம் ஐயனார் என்னன்னா, இந்த துளப விரையார் கமல் அப்படின்னா பூஷணங்களுக்கும் ஆயுதங்களுக்கும் இயற்கையில் மனம் உண்டு. இது எங்க இருக்கு சொல்லப்படுகிறது? கத்தியத்ரயத்தில் சொல்லப்படுகிறது. இவை பரஸ்பரம் உன்னோட மனத்தை இன்னும் ஒன்னு கிரகிச்சுக்கிறதான். பெரிய பெருமாளுக்கு சங்கு சக்கரம் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இதுல. ஆனால் அவரின் திருக்கை ரேகைகளிலே ஒதுங்கி கிடந்து பெருமாள் திருமேனியில் தோன்றுகின்றனர் சங்கு சக்கரங்கள். இது முனிவாகன போகணத்தில் சொல்லப்பட்டது. வியூகாவதாரத்தில் கூட ஆயுதங்கள் ரேகையாக உள்ளன என்றும் சொல்லப்படுகிறது. இங்கே இந்த அனல் ஆழியர்ந்தது இருக்கு இல்லையா, துவாதச நாம பஞ்சாயுத ஸ்தோத்திரத்தில் முதல்ல சக்கரத்தை பற்றி சொல்றது, ஸ்புரத் சஹசிரார சிகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்லியம் அப்படின்னு சொல்றது. இந்த இடத்துல நம்ம நினைவு கொள்ள வேண்டும். இப்போ அந்த மாதிரி துளப விரையார் துளசி மாலையெல்லாம் இருக்கிற ஐயனார் இவர் அரங்கன் அணியரங்கனார், அவர் என்ன பண்றார், அரவின் அணை மிசை மேய மாயனார். அந்த அரவு இருக்கும் ஆதிசேஷன், அதை அந்த படுக்கையில் இருக்கிற மாயனார், மாயனார்னா என்ன, மாயங்களை செய்யக்கூடியவர், அவருடைய செய்யவாய் என்னை சிந்தை கவர்ந்ததுவே, என்னுடைய சிந்தையை கவர்ந்தது. அது என்ன ஐயோன்னு ஒரு பதம் இங்க. ஐயோனா சாதாரணமா என்ன நினைப்போம், இவருதான் பெரிய ஆபத்தில் மாட்டின்ட்டார் போட்டிருக்கு யாரோத்தர், அவரை கட்டாயம் நம்ம காப்பாற்றணும், அல்லது ஒரு ஆறுதலா ரெண்டு வார்த்தையாவது சொல்லணும் அப்படின்னு தான் தோணும். ஆனா இந்த ஐயோன்ற பதம் இன்னொரு இடத்துலையும் வருது, ஒன்பதாவது பாசுரத்திலையும் வருது. இந்த ஐயோன்றது எப்படி நம்ம அர்த்தம் கொள்ளணும் அப்படின்னா, ஆஹா ஒரு எல்லையில்லா அனுபவம், எல்லையில்லா இன்பம் கொடுக்கும் அனுபவம் இது எனக்கு, ஐயோ அப்படின்னு சொல்றேன் இல்லையா நம்ம, அதாவது ஆச்சரியத்தை ஆச்சரிய மிகுந்ததால் நாம ஐயோ அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அந்த துவனியில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த சொல்லை. ஐயோ அப்படின்னு ஒரு வேதனைப்படுற மாதிரி எடுத்துக்க கூடாது. இங்க இந்த பாசுரம் 7-8 சேர்ந்து பகவத் தியான சோபானத்தில் பார்ப்போம். பாசுரம் 8 பரியனாகி வந்த அவுணனுடல் கீண்ட அமரர்க்கு அரிய ஆதிப்பிரான் அரங்க தமலன் முகத்து கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. இப்ப அப்படியே செய்யவாயாச்சு ஒவ்வொன்னா மேல வந்து பாதாதி கேசாந்தம் இல்லையா, மேல மேல போக போக இப்போ கண்கள் அந்த பெரியவாய கண்கள், அந்த பெரிய கண்கள் என்ன பண்றதுன்னா என்னை பேதமை செய்தனவேன்னு சொன்னார் அவர். பேதமை அப்படின்னா பேதாய் அப்படின்னு சொல்றோம், என்ன செய்யறதுன்னு புரியாத பதை பதைத்து இருக்கு, என்ன நடக்கிறது என்ன பண்ணணும் ஏது என்ன விருத்தாந்தம் என்ன ஒண்ணுமே தெரியாம அப்படியே நிக்கிறது, அதுக்குதான் பேதமை செய்தன்னு சொன்னோம். அந்த கண்கள் சொல்லும் போது முதல் ரெண்டு அடியில் நிசிம்மாவதாரம் வருது. பரியனாகி வந்த அவுணனுடல் கீண்ட அந்த இவன் ஹிரண்யகசிபு மதத்தை பற்றி அவுணனுடல் கீழ்த்த அமரர்க்கு அரிய ஆதிப்பிரான், தேவர்களாலும் அண்ட முடியாத ஆதிப்பிரான். இந்த ஆதி இந்த மாதிரி மதங்கள்லாம் ஏற்கனவே மின் பாசுரங்களில் பார்த்துருக்கோம். என்ன அமரன் ஆதிபிரான் அப்படின்னு வரைச்சு என்ன அர்த்தம்னு பார்த்துருக்கோம். அப்படி அமரர்க்கும் காண்பதற்கு அரியவனான அரங்கத்து அமலன், இதெல்லாம் இந்த குணங்கள்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம. அவன் முகத்தில் இருக்கிற பெரியவாய கண்கள், அந்த கண்கள் எப்படி இருக்கு அப்படின்னா நேத்திரம், நேத்திரம் வந்து கடாட்சி தருளும் திருக்கண்கள். நரசிம்மாவதாரத்தில் காமாசி காஷ்டகத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறது என்னென்றால், தனுஜ டிம்ப தத்தஸ்தனா சரோஜ சதிருஷா திருஷா. இப்போ அவர் நரசிம்மாவதாரத்தில் ரெண்டு விஷயம், ஒன்று தொல்லை கொடுக்குறவனும் இருக்கான் அவஸ்தப்படுறவனும் இருக்கான், ரெண்டு பேரும் இருக்கான். இதில் ஒத்தனுக்கு ஒன்று பண்ண இன்னும் ஒத்தனுக்கு அது வந்துடும், எவனுக்கு என்ன பண்ணா அவனுக்கு என்ன வரும் அப்படின்னா சொல்றாருங்க. தனுஜடம்ப டித்தஸ்தனா அந்த அசுரன் இருக்கானே, அவனுக்கு பயங்கரமான தோற்றத்தை கொடுத்து சரோஜ சதிருஷா திஷா, சரோஜம்னா தாமரை, தாமரை போன்ற பார்வையினால் பிரகலாதனை குளிர்வித்தார், அதாவது பயத்தை நீக்கினார்னு அர்த்தம். அவனுக்கு அவஸ்தையை கொடுத்தார் ஹிரண்யகசிபுவுக்கு, இவனுக்கு உபதிரவத்தை நீக்கினார். அந்த மாதிரி இப்ப கரிய ஆகி கருமை பொருந்திய கருமையான கண்கள், புடை பறந்து இங்க இருக்கு, கரியவாகி புடை பறந்து, புடை பறந்துன்னா மலர்ந்து இருக்கிறது, கண் முழிச்சு இருக்கிறது, கண்ணு மூடி இருக்கிறது. அப்புறம் மிளிர்ந்து, மிளிரல் அப்படின்னாலே பிரகாசம் கொண்டுள்ளதுன்னு அர்த்தம், பிரகாசமாயும் இருக்காது, டிம்மா இல்லை. செவ்வரி ஓடி, சிவந்த கொடி போன்ற கோடுகள் அந்த கண்ணில் இருக்கான். நீண்ட, செவி வரையில் நீண்ட. பெரிய ஆய, விசாலமான அகலம். இப்போ நீளம் அகலம் ரெண்டும் இருக்கு இதுல. இப்போ இந்த இதை பத்தி சொல்லுவா, ஆந்திர பிரதேஷ் அந்த மாநிலத்தை பத்தி சொல்லும்போது விசால ஆந்திரா அப்படின்னு பெருமையா சொல்லிப்பாவா. அந்த மாதிரி எந்த மாநிலத்தை பத்தி யாரும் சொன்னதில்லை, அவ சொல்லிப்பா அந்த மாதிரி விசால ஆந்திரா. என்னன்னா இங்கேருந்து அந்த கொடி வரை நீளமா இருக்காது, அது வந்து செவி வரையில் நீண்ட பெரிய ஆய விசாலமான அகலமான அந்த கண்கள், கரியவாய புடையும் பெரியவாய கண்கள் இருக்கின்றனவே, அவை என்னை பேதமை செய்தன, வேறொன்றும் அறியாதபடி என்ன அதிலேயே லயிச்சு போயிட்டது, அந்த கண்ணை பார்த்த உடனே அதிலேயே லயிச்சு போயிட்டு. இப்போ எப்படி அந்த நிசிம்மாவதாரத்தில் பிரஹ்லாதனை அனுகிரகித்தாரோ அதே போல் தன்னை அனுகிரகிக்கிறார் என்று எண்ணுகிறார். இப்போ அந்த நிசிம்மன் நிசிம்மாவதாரத்தில் பிரஹ்லாதனை அனுபவித்ததை தன்னை அரங்கன் அனுகிரகிப்பது போல் காணுகிறார் அப்படின்னா. இங்க பகவத்கான சோபானத்தில் இப்போ 7, 8 ரெண்டு பாத்திரத்தையும் ஒன்னா சேர்ந்து பார்ப்போம். இப்போ பெருமாள் கைங்கரியத்துக்கு வேண்டியவை, ஆசிரித்தருக்கு நல்வரவு கூறும் செய்யவாய், வாயை திறந்திருக்கு இல்லையா செய்யவாய். அதே மாதிரி கடாட்சி தருளும் திருக்கண்கள், கடாட்சி தரும் கண்கள், கண்ணை மூடி இருந்தா கடாட்சம் அது, அதுல என்ன இருக்கு அதுல, அதுக்குதான் இங்க புடை பறந்துன்னு இருக்கு மலர்ந்து, க கண் திறந்து, கண் திறந்து பார்த்தாதான் இவர் கட்டாட்சிக்கிறாரா இல்லையான்றது நமக்கு புரியும். அதனால புடை பறந்துன்ற பதம் ரொம்ப முக்கியம் இங்க, கட்டாட்சம் கொடுக்கிறார் என்பதற்கு. இங்கே பகவத் தியான சோபானத்தில் எட்டாவது ஸ்லோகம், அதுல திருமுகத்தை வர்ணிக்கிறார். சாபிப்ராய ஸ்மித விகசிதம் சாரு பிம்பாதரோஷ்டம் துக்காபாய பிரணயினி ஜனே தூர தத்தாபிமுக்கியம் காந்தம் வக்த்ரம் கனக திலகாலங்கிருதம் ரங்கபர்த்து ஸ்வாந்தே காடம் மம விலகதி ஸ்வாகதோதார நேத்திரம். மூணு பதங்கள் வந்து செய்ய வாய்க்கு சம்பந்தப்பட்டது, இன்னும் மூணு பதங்கள் வந்து திருக்கண்களுக்கு சம்பந்தப்பட்டது. துக்காபாய பிரணயினி ஜனே, அந்த ஜனே ஜனங்களிடத்தில் எந்த மாதிரி ஜனே, துக்க அபாய பிரணயினி, துக்கம் நாசத்தை, துக்கத்தின் நாசத்தை விரும்பும் மக்களிடத்தில் திருக்கண்கள். அதே மாதிரி தூர தத்தாபி முக்கியம், இப்போ கட்டாட்சிக்கிறதுனா நேரம் வந்து என் எதிரில் பிரசன்னமாயே கொஞ்சம் கட்டாட்சம் பண்ணா வரும் அவசியமே இல்லைப்பா, நான் எங்கேருந்தோ ரொம்ப தூரத்தில் இருந்தே கூட உனக்கு கட்டாட்சம் கொடுப்பேன் அப்படின்னு. அது ரொம்ப, இந்த பதம் ரொம்ப முக்கியம் இதில். மூணாவது ஸ்வாகதோதார நேத்திரம், ஸ்வாகதம் நல்வரவு கூறும் திருக்கண்கள். அங்க செய்ய வாய்க்கு பார்க்கலாம், ஸ்மித விகசிதம், ஸ்மிதன சிரிப்பு அர்த்தம், புன்சிரிப்பால் விகாசம் அடைந்த மலர்ந்த சாரு பிம்ப அழகிய கோவை கனி போன்ற செய்ய வாய், செவந்த வாய் இல்லையா, அதர ஓஷ்டம், ஓ வாயினா வாயை திறந்து பல்லெல்லாம் காமிச்சுன்னு அவசியம் இல்லை, நமக்கு இப்படி பார்த்தாலே போறோம். இப்போ அதர ஓஷ்டம், ரெண்டு உதடு இருக்கு இல்லையா, கீழுதடு மேலுதடு, அந்த ரெண்டு இந்த மூன்றையும் உடைய அந்த செய்யவாய், செய்யவாய்க்கு மூன்று பதங்கள், திருக்கண்களுக்கு மூன்று பதங்களும் கூறி அந்த ஆழ்வார் ஏழு மற்றும் எட்டாம் பாசனங்களில் சொன்ன செய்யவாய்க்கும் திருக்கண்களுக்கும் உதாரணமாக இவ்வாறு வர்ணிக்கிறார் பகவத் தியான சோபானத்தில். இதுவரையில் நாம் அனுபவித்த எட்டு பாசுர கருத்துக்கள் தனித்தனி அங்கங்களின் வர்ணனை, இப்பொழுது முழு மேனி வர்ணனை. ஆலமாமரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான், அரங்கத்து அரவினனையான், கோல மாமணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லது ஓரேழில் நீலமேனி, ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே. ஏழாம் பாசனத்தில் பார்த்தபோது நாம் ஐயோவுக்கு என்ன மாதிரி பொருள் கொண்டோம் என்பதை இங்கேயும் காணலாம். இப்போ இந்த ஒன்பதாவது பாசனத்தில் என்ன விசேஷம்னா, பிரளய காலத்தில் எப்படி சேவை சாதிக்கிறார் அப்படின்றத வருது. ஆலமாமரத்தின் நிலை மேல், கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே விநிவேசிதம் வடஸ்ய பத்ரஸ்ய புடேஷயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி என்று முகுந்த மாலையில் ஒரு ஸ்லோகம் வருகிறது. அதாவது பிரளய காலத்தில் ஈஸ்வரன் எப்படி இருக்கிறார் என்பதை வர்ணிக்கிறது. ஆலமாமரத்தின் இலை மேல் வட்டசிய பத்திரசிய புட்டேஷயானம் ஒரு பாலகனாய், பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமின்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி பாலம் ஒரு பாலகனாய், ஞானமேடும் உண்டான் கண்டம் மேற்கூறிய தனித்தனி அவயவங்களில் ஒன்றிரண்டு இந்த பாசுரத்தில் சொல்லப்படுகிறது. ஞாலமேழும் உண்டான், யாரு? அரங்கத்து அரவின் அணையான். ஸ்ரீரங்கத்தில் அரவி அரவுன்னு என்ன? சர்ப்பம். இந்த இடத்துல ஆதிசேஷன். அதையே அணையாக உள்ளவன், அணை என்றால் படுக்கை, படுக்கையாக உள்ளவன், கோலமா மணியாரமும் அவனுடைய அவன் அணிந்துள்ள ரத்ன மாலைகளையும் முத்துவடங்களும் கரிய திருமேனியும் நீலமேனி கரிய திருமேனியும் என் மனதை முழுமையாக கொள்ளை கொண்டது, நிறை கொண்டது என் நெஞ்சினையே அப்படின்றதுல. இப்போ இந்த பரவியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சம் என்று அஞ்சு விதமா அவதாரம் இருக்கு. இந்த பரவியூக விபவ அந்தர்யாமி அப்படின்ற அந்த நாலு நாளையும் நாலுல கண்ட அனுபவத்தை எல்லாவற்றையும் அர்ச்சாவதாரத்தில் ஆழ்வார் கண்டு அனுபவிக்கிறார். இங்கே மறுபடியும் ஐயோ என்ற பதம் வருகிறது. இது ஆச்சரியம், மற்றபடி வேதனை தரும் சொல் அல்ல. தனித்தனி அங்க அழகு பூர்ணானுபவம் என்று நினைத்த தனக்கு இப்போதுதான் அரங்கனின் அர்ச்சாரூப அழகின் அனுபவம் முழுமையாக கிடைத்தது என்று அனுபவித்து சாதிக்கிறார் இந்த பாசுரத்தில். ஒரு நிமிஷம், பகவத் தியான சோபானத்தில் பத்தாம் ஸ்லோகம் பாதம். இங்கேயும் மறுபடியும் பாதாதிகேசாந்தம். பாதாம் போஜம் ஸ்பிருஷதி பஜதே ரங்கநாதஸ்ய ஜங்காம் ஊருத்வந்தே விலகதி சனை ரூர்த்வம் அப்யேதி நாபிம் வக்ஷஸ்யாஸ்தே வலதி புஜையோர் மாமிகேயம் மனிஷா வக்த்ராதிக்யாம் பிபதி வஹதே வாசனாம் மௌலிபந்தே. ஆழ்வார் குறிப்பிடாத சிலவற்றை தேசிகன் குறிப்பிடுகிறார். அதனால் ஆழ்வார் குறிப்பிட்ட சில அவயவங்களை மாத்திரம் இந்த ஸ்லோகத்தில் எடுத்து பார்ப்போம். பாதாம் போஜம் ஸ்பிருஷதி மாமிகா மனிஷா, என்னுடைய புத்தி இருக்க என்ன பண்றது? பாதாம் போஜம் ஸ்பிருஷதி, திருவடியை தொடுகிறது ஸ்பர்ஷம். ஊர்த்வம் நாபிம் அப்யேதி, ஊர்த்வம் பாதத்துக்கு மேல இருக்க நாபி அந்த உந்தியை நெருங்குகிறது, அபி ஏதி கிட்டக வருது நெருங்குகிறது. வக்ஷசி ஆஸ்தே, வக்ஷஸ்தலம் திருமார்பில் தங்குகிறது. வக்த்ராபிக்யாம் பிபதி, வக்த்ரம்னா முகம், அந்த முகத்தோட அபிக்யா அதனோட காந்தியை பிபதி பருகுகின்றது. இவ்வாறாக ஆழ்வாரும் சுவாமி தேசிகனும் பாதாதி கேசாந்தம் என்ற பத்தியில் திருவரங்கனின் அர்ச்சாமூர்த்தியை அனுபவித்து நமக்கும் நாமும் அனுபவிக்க செய்துள்ளார்கள். பாசுரம் பத்து. கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. இப்பாசுரத்தின் மூலம் இந்த பிரபந்தத்தை தலை கட்டுகிறார். இப்பாசுரத்தில் அவர் கூறுவது என்னென்றால், ஏற்கனவே அவரோட சரித்திரத்தில் நாம் கண்டது என்னன்னா, திருவரங்கனை தவிர வேற எதிலையும் அவரோட சிந்தை போகவில்லை. இங்கே அவனை வர்ணிக்கிறார். அணியரங்கன், அழகான அரங்கன், ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருள் இருப்பவன், அண்டர்கோன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன், என் உள்ளம் கவர்ந்தானை, என் உள்ளம் கவர்ந்தது எங்கே? ஏழாவது பாகத்தில் செய்யவா ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததே, இந்த மாதிரி நிறைய வருது இதில். அண்டர்கோன் என் உள்ளம் கவர்ந்தானை, கோவலனாய் வெண்ணை உண்டவாயன், ஆயர்பாடியில் பிறந்து வெண்ணை உண்ட வெண்ணெய் உண்டவன், அது தவிர கொண்டல் வண்ணன், கொண்டல்னா கருமேகம், கருமேக நிறத்தை கொண்டவன் கொண்டல் வண்ணனை, அப்படிப்பட்ட அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள். இப்போ முழு மேனியை பார்த்தார் அல்லவா, பார்த்துட்டு அதுவே எனக்கு அமிர்தம் மாதிரி இருக்கு, வேறொன்றினை காணாவே. எது காணாவே? கண்கள், இவரோட கண்கள் வேற எதையும் பார்க்காது என்று சொல்லி, இதை தவிர வேற எதுலையும் என் மனசு செல்லல. ஒவ்வொரு பாசுரத்திலையும் சொல்றார் என்னது, என் கண்ணில் உடனே ஒக்கின்றதே, சென்றதாம் என் சிந்தனையே, அடியேன் உள்ளத்து இன்னுயிரே, நின்று உலா என் உள்ளத்தில் நின்று உலாகின்றதே, அடியேனை ஆட்கொண்டதே, அடியேனை உய்யக்கொண்டதே, என்னை சிந்தை கவர்ந்ததுவே, என்னை பேதமை செய்தனவே, நிறை கொண்டது என் நெஞ்சினையே. இவ்வளவு தூரம் பிரதி பாசுரத்து அர்த்தத்துல பார்த்தோம், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் தலை கட்டுற மாதிரி இவ்வளோ தூரம் என்னை மொத்தமாக சேர்த்து கட்டி வச்சு வேற எதையும் பார்க்க முடியாம பண்ணிட்டார் இவர், அதனால என்னோட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று சொல்லி தன்னுடைய பிரபந்தத்தை தலை கட்டுகிறார். திருப்பாணாழ்வான் திருவடிகளே சரணம். இந்த பத்தாம் பாசுரத்தில் முழு திருமேனி அனுபவத்தை அவர் சொல்கிறார். எப்படி, அதாவது ஒழிவில் காலமெல்லாம் முழு திருமேனியை தான் அனுபவிப்பதாக கூறுகிறார். இங்கே துவயத்தின் உத்தரார்த்தத்தை விளக்குகிறார்.